just want to share something which I shared some time back. கடந்த நாட்களிலே நான் பகிர்ந்து கொண்ட காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I shared in the weekly meetings. வாராந்திர கூட்டம் ஒன்றிலே நான் பகிர்ந்து கொண்டேன். What I think this last days is very very important for us, all of us to listen to that word. இந்த வார்த்தையை நாம் யாவருமே இந்த கடைசி நாட்களிலே கேட்க மிகவும் அவசியமுள்ளவர்களாக இருக்கிறோம். Because the devil is there to deceive us. ஏனென்றால் பிசாசானவன் நம்மை வஞ்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். And you know, we have to listen to God, what God is saying to us, and take it to our heart. தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் கவனமாக கேட்டு அவைகளை நாம் இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். Especially what the Lord spoke to us, Lord Jesus spoke to his disciples. குறிப்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன காரியங்களை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். Those are all practical warnings. அவைகள் எல்லாம் நடைமுறைக்கு ஏற்ற எச்சரிப்புகள். No, Lord Jesus gave, you know, alert notices to his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்பொழுது விடுத்து கொண்டே இருந்தார். So it's good for us if we listen to that and obey it, take it to our heart. நாமும் அவைகளை கேட்டு நம்மை கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயத்திற்குள்ள வைத்துக் கொள்வது நமக்கு நல்லது. In Luke chapter 12 verse 15. லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனம். The Lord said to them, beware and be on your guard. பின்பு அவர் அவர்களை நோக்கி, beware and be on your guard. உங்களை எச்சரிக்கையாக இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். You know, you can see, you know, the alert notices somewhere, you know, a danger notice in some places where there is, you know, if you go beyond that point, you are in danger. நீங்கள் வெளியிலே பார்த்திருக்கலாம், சில இடங்களிலே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நீங்கள் தாண்டி செல்லக்கூடாது என்று சொல்லும் விதமாக அபாயம் என்ற நோட்டீஸ் ஒட்டி வைத்திருப்பார்கள். And even the buses, you can see, beware of pickpockets. அங்கே பேருந்திலேயும் கூட திருடர்கள் ஜாக்கிரதை என்று எழுதி வைத்திருப்பார்கள். Those are all alert notices for us so that we can protect ourselves, our life and our valuable things. அவைகள் எல்லாம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய உடைமைகளை பாதுகாத்துக் வைக்கும் விதமாக நமக்கு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. That is why the Lord said, you know, be on your beware and be on your guard. அதனால்தான் நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். So when the Lord Jesus says something, you know, specific about being, you know, being aware and be on guard, we have to take it to our heart. It's good for us to take it to our heart. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் உங்களை காத்துக் கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்வாரானால் அதை நாம் எடுத்துக்கொள்வது அது நமக்கு நல்லது. Because there is a danger there. ஏனென்றால் அங்கே ஒரு அபாயம் இருக்கிறது. There is an enemy there. அங்கே ஒரு சத்ருவானவன் இருக்கிறான். That is why the Lord warns us. அதனால் தான் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். And here, you know, here the Lord is speaking about covetousness, greed. இங்கே ஆண்டவர் பொருளாசை குறித்து சொல்கிறார். There are many enemies of our soul. நம்முடைய ஆத்மாவுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கின்றன. அநேக பாவங்கள் இருக்கின்றன. பொருளாசை, சுயநலம், பெருமை, இவைகள் எல்லாம் இருக்கின்றன. லௌகீகம், உலக சிநேகம் என்ற காரியங்கள் எல்லாம் இருக்கின்றன. வேதம் இந்த இவளுக்கு எதிராக நம்மை எச்சரிக்கிறது, நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று. And beyond God, against every form of greed. நீங்கள் விழிப்புள்ளவர்களா இருந்து பொருளாசை இருக்கிறதான எல்லா விதம் வித்தியாச வித்தியாசமான காரியங்களை குறித்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளும்படி ஜாக்கிரதையா இருங்கள். This greed or the love of money, you know, love for the wealth, the Bible calls it by a name, idolatry. இந்த பொருளாசை, இந்த பண ஆசை எல்லாம் வேதம் இது விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறது. The Lord did not give any other name, say adultery or something else. ஆண்டவர் இந்த பொருளாசைக்கு ஏதோ விபச்சாரம் என்று வேற பெயரை கொடுத்து அதை அழைக்கவில்லை. Because it is idolatry. The Lord said it's idolatry. ஏனென்றால் ஆண்டவர் இதை விக்கிரக ஆராதனை என்றே சொன்னார். Because this takes the love of money takes the place of God in our heart. ஏனென்றால் இந்த பண ஆசையானது நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ஸ்தானத்தை அது எடுத்து போட்டு விடுகிறது. That's why the Lord said you cannot love God and you cannot love mammon. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொன்னார். You know, the Lord said be on your guard. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளும்படி ஜாக்கிரதையா இருங்கள். You know, we all know how we would be very careful when we take money or something valuable or some jewelry in our hands when during travel. நாம் ஏதோ ஒரு இடத்துக்கு பயணம் செய்யும் பொழுது நம் மதிப்புள்ள ஏதாவது ஒரு பொருளையோ பணத்தையோ அல்லது நகையோ நாம் எடுத்து செல்வோம் என்றால் எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்போம் என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். When you have taken a lot of money from the ATM and you go by bus, you know how careful you have to be. அல்லது ஏடிஎம்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு பாக்கெட்ல வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லும் போது எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பீர்கள். The same way the Lord said, beware. அதே விதமாகத்தான் ஆண்டவர் சொன்னார், be on your guard, beware, be on your guard. நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள், விழிப்பாயிருங்கள் என்று சொன்னார். No, one of the mark of the Babylonian church is to going after this idol, the idol of love of money. பாபிலோனிய சபையின் அடையாளங்களில் ஒன்று இப்படி இந்த பணாசை என்ற இதற்கு நேராக செல்வதுதான். No, we should not go after that. நாம் பணாசைக்கு முன்பாக செல்லக்கூடாது. The disciples of Lord Jesus, the Lord wanted that his disciples should not go after that. ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீஷர்கள் பணாசை பொருளாசைக்கு முன்பாக செல்லக்கூடாது என்று விரும்பினார். And the Lord said, be aware of every form of greed. அந்த பொருளாசை என்னென்ன விதத்திலெல்லாம் அது வருகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். When the Lord gives such a warning, no, we have to ask ourselves, we have to go before God and ask, Lord, please show me every form of greed in my heart. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே, என்னிலே இருக்கிறதான இந்த பொருளாசையினுடைய வித்தியாசமான விதங்களை எல்லாம் எனக்கு காட்டும் என்று கேட்க வேண்டும். Because something very serious, brothers and sisters, we have to go before the Lord and ask the Lord to show it to us. இது மிகவும் ஜாக்கிரதை பட வேண்டிய ஒரு காரியம் இருக்கப்படினாலே நாம் ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே, இதை காண்பியும் என்று நாம் கேட்க வேண்டும். I think it's good if you go and sit before the Lord with a pen and a paper and you know list out all the things, every form of greed that the Lord shows in our heart. நாம் ஒரு ஆண்டவர் சமூகத்துக்கு சென்று அவர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கொண்டு என்னென்ன காரியங்கள் எல்லாம் என்னுடைய இதயத்திலே பொருளாசையின் தோற்றங்கள் விதம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் காட்டுவதை எழுதி வைத்துக் கொள்ளலாம். Then we can work out our salvation seeking the Lord, seeking grace from the Lord. அப்பொழுது அதை செய்து நாம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று நம்முடைய இரட்சிப்பை நிறைவேற நாம் பிரயாசப்பட முடியும். You know, we will have so many complaints in our hearts. நம்முடைய இதயத்திலே அநேக குற்றம் சாட்டுதல், குறை சொல்லுதல் இருக்கும். Which are, you know, forms of greediness. அது பொருளாசையினுடைய ஒரு தோற்றமாய், ஒரு வடிவமாய் இருக்கும். You know, here in this place, இந்த இடத்திலே ஆண்டவர், you know, a man in verse 13, someone in the crowd said to him, teacher, tell my brother to divide the family inheritance with me. 13வது வசனத்திலே அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். So he had a complaint which had a form of greed. அவனுக்கு தன்னுடைய பொருளாசையினுடைய ஒரு தோற்றமாக வெளிப்பட்ட அந்த குறை சொல்லுதல் இருந்தது. My brother is not giving the wealth, the inheritance that's due to me. எனக்கு சேர வேண்ட இந்த சுதந்திர வீத பாகத்தை என்னுடைய சகோதரன் எனக்கு தராமல் என்னை வஞ்சிக்கிறான் என்று சொன்னார். Anybody sitting here in this church having this complaint? இந்த சபையிலே யாராவது இப்படிப்பட்ட ஒரு குறை சொல்லுதலை வைத்துக் கொண்டு இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களா? My dad did not give me equal inheritance. என்னுடைய அப்பா எனக்கு, என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு எனக்கும் சரிசமமாக சொத்தை பங்கிடவில்லை என்று குறை இருக்கிறதா? He gave me less. எனக்கு என் அப்பா குறைவாக கொடுத்து விட்டார். That's a form of greed, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இது பொருளாசையினுடைய ஒரு வடிவம். You know, my in-laws, my father-in-law, my mother-in-law, they gave, you know, only very less to my wife, but gave other children, other sons or daughters, you know, a big wealth. என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய மாமனார் மாமியார் குறைவான பகுதியை கொடுத்து விட்டு என்னுடைய மனைவியுடைய மற்ற உடன் பிறந்தவர்களுக்கு அதிகமான பங்கை கொடுத்து விட்டார்கள் என்ற குறை. Or even in our office. அல்லது நம்முடைய அலுவலகத்திலே கூட இருக்கலாம். No, this year they gave me very less increment. There is no promotion. இந்த வருடம் எனக்கு மிக குறைந்த அளவே சம்பள உயர்வு கொடுத்திருக்கிறார்கள், பதவி உயர்வு கொடுக்கவில்லை என்ற குறை சொல்லுதல். No promotion for many years. அநேக ஆண்டுகளாக எனக்கு பதவி உயர்வே கொடுக்கவில்லை. This government is not giving the DA properly. என்னுடைய இந்த அரசாங்கம் இந்த DA என்ற அதிகமாக சரியாக கொடுக்கவில்லை. The desire to possess big things and more things. பெரிய காரியங்களையும் அதிகமான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை. My house is very small. I have to build something bigger. என்னுடைய வீடு சிறிதா இருக்கிறது. எனக்கு இது இன்னும் எனக்கு பெரிய வீடு வேண்டும். நான் பெரிய வீட்டை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை. My car is small. I am having only a small car. I should go. I want a bigger car like the other family in edathile oru siriya car dhaan irukirathu andha kudumbam vaithirukirathu pola enakku oru periya car vendum these are all forms of greed indha kaaryangal ellam porulaasaiyinudaiya vidangalil ondru vadivangalil ondru so you know to be on guard naam jaakradhaiya irukka vendum endral I must first realize that owning a lot of things won't make life safe adhigamana காரியங்களை பொருட்களை நான் வைத்திரு சொந்தமாக வைத்திருப்பதன் மூலம் என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் எந்த நிச்சயமும் இல்லை The Lord said in verse 15, the second part. ஆண்டவர் 15 வசனத்தினுடைய பிற்பகுதியில் எப்படி சொன்னார் Even, not even when one has an abundance, does his life consist of his possessions. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல Yeah, in one translation it says, owning a lot of things won't make life safe இன்னொரு மொழிபெயர்ப்பிலே अनेक பொருட்களை சொந்தமாய் கொண்டிருப்பது வாழ்க்கையை பாதுகாப்புள்ளதாய் மாற்றாது என்று சொல்கிறது salvation is not owning lot of things or big things salvation is not owning lot of things lot of earthly things ரட்சிப்பு என்பது இந்த பூமிக்குரிய காரியங்கள் अनेक காரியங்களை நாம் சொந்தமாய் வைத்திருப்பது பொறுத்தது அதை குறித்ததல்ல So if we have a complaint in any of these things ஆகவே இந்த காரியங்களில் ஏதாவது ஒன்றை குறித்து நமக்கு குறை இருக்குமானால் the lord will only tell you have a form of greed ஆண்டவர் நம்மை பார்த்து இதை தான் சொல்வார் உனக்கு பொருளாசையினுடைய ஒரு இந்த வடிவம் இருக்கிறது என்று சொல்வார் and if you go to the lord and pray lord please speak to my dad speak to my in-laws to divide the inheritance equally the lord will say man as he said in verse 14 man who appointed me as a judge or arbitrator over you ஆண்டவரிடத்தில் நீங்கள் சென்று என் அப்பா எனக்கு சொத்தை சரியாக பங்கிடும்படி சொல்லுங்க ஆண்டவரே அல்லது என்னுடைய மாமனார் என்னுடைய மனைவிக்கு சேர வேண்டிய வீதத்தை சரியாக சேர்க்கும்படி சொல்லுங்கள் என்று ஆண்டவரத்தில் கேட்டால் 14 வசனத்திலே ஆண்டவர் சொன்னது போல தான் உங்களிடத்திலும் சொல்லுவார் மனுஷனே என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் But if we have these things in our heart, the form of greed in our hearts இப்படிப்பட்ட பொருளாசையினுடைய வடிவங்களிலே நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் We need to pray, Lord, help me that I don't possess, Lord, any of the earthly things. நாம் ஆண்டவரிடத்திலே சென்று ஆண்டவரே இந்த பூமிக்குரிய எந்த ஒரு காரியத்தையும் நான் பற்றி சொந்தம் கொண்டாட வேண்டாம் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். Save me from this evil, Lord. ஆண்டவரே இந்த தீமையிலிருந்து என்னை ரட்சித்து விடும். Save me from every form of greed. ஆண்டவரே பொருளாசையினுடைய எல்லா விதமான வடிவங்களிலிருந்தும் என்னை ரட்சித்து விடும். Let me never possess any earthly blessings that you have given me. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நான் சொந்தம் என்று பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டாம் abundance of earthly possession have no place in our spiritual life இந்த உலகத்திலே திரளான பொருட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை so in this context the lord you know told a parable to his disciples இந்த பின்னணியத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் that we read from verses 16 to 21 அதை நாம் 16 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை உள்ள பகுதியிலே வாசிக்கிறோம் அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன் என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே நான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான் தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் So it says in verse 16, the land of a rich man was very productive. 16th வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. Supposing, you know, we get a huge increment. இப்படி வைத்துக்கொள்வோம் நமக்கு நம்முடைய வேலைத்திலே ஒரு பெரிய ஒரு சம்பள உயர்வு கொடுக்கிறார்கள். My income has increased. My business has prospered beyond my expectation. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாக என்னுடைய சம்பளம் உயர்ந்து விட்டது அல்லது என்னுடைய வியாபாரம் செழித்து வந்திருக்கிறது I got a promotion எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது or big amount of arrears அல்லது இன்ன சேர வேண்டிய பணம் அதிகமான தொகை more than sufficient for my family என்னுடைய குடும்பத்துக்கு தேவைக்கு மிஞ்சி அதிகமாக எனக்கு வந்திருக்கிறது I am not talking about those who are struggling to meet the make the ends meet நாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அவர்களை பற்றி நான் பேசவில்லை. த லார்ட் யூ நோ ஹீ திஸ் பாரபிள் இன் திஸ் பாரபிள் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் எ ரிச் மேன். இந்த ஊமையானது ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லியிருக்கிறது. நாட் எ மேன் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் ஹிஸ் லைஃப். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நபரை குறித்து சொல்லப்படவில்லை. ஹி இஸ் ஆல்ரெடி ரிச். இந்த மனுஷன் ஏற்கனவே ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அண்ட் இன் தட் இயர் யூ நோ ஹி காட் மச் மோர். அந்த வருஷத்திலே அவனுக்கு நன்றாய் விளைச்சல் வந்தது. வெரி ப்ரொடக்டிவ். மிகவும் நன்றாய் விளைந்தது. ஐ அம் ஆல்ரெடி ரிச். நான் ஏற்கனவே ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். நவ் ஐ ஹவ் மோர். இப்பொழுது எனக்கு அதிகம் ஆகிவிட்டது. தென் வாட் டு ஐ டு? நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? சேம் க்வெஸ்சன் கேம் டு திஸ் மேன். அதே கேள்வி இந்த மனுஷனுக்கு வந்தது. இட்ஸ் வெரி ப்ரொடக்டிவ், வாட் ஷுட் ஐ டு? இப்பொழுது நன்றாய் விளைந்திருக்கிறது, இவன் நான் என்ன செய்ய போகிறேன்? வேர்ட் 17, 17வது வசனம். He began reasoning to himself, what shall I do since I have no place to store my crops? நான் என்ன செய்வேன், தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. 19வது வசனத்தின் பின்பகுதி என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். It is God who gave him more than what he could keep. அவனால் சேர்த்து வைக்கிறதுக்கு கூடாத அளவுக்கு கொடுத்தது ஆண்டவர் தான். பட் ஹிஸ் ஆங்ஸைட்டி வாஸ், ஆனால் அவனுடைய கவலை எல்லாம் எப்படி இருந்தது என்றால், ஐ ஹவ் நோ பிளேஸ் டு ஸ்டோர் இட் ஃபார் மை செல்ஃப். ஆனால் எனக்கென்று இவைகள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லையே. ஐ ஹவ் நோ பிளேஸ் டு ஸ்டோர் மை கிராப்ஸ். என்னுடைய தானியத்தை நான் சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. See his emphasis, my crops. அவனுடைய அங்கு எதை வலியுறுத்தி சொல்கிறான் பாருங்கள், என் தானியங்களை. He did not realize that it is God who gave him that productive crops that year. தேவன்தான் அந்த வருஷத்திலே அவனுடைய வயல் நன்றாய் விளைய செய்தார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. God who gave him the excess blessings. அந்த அதிகப்படியான ஆசீர்வாதத்தை தேவன்தான் கொடுத்தார். Why? ஏன் கொடுத்தார்? So that he can become rich toward God. அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கும் பொருட்டு அப்படி கொடுத்தார். You know, God gives me excess blessings more than what I need so that through them I can become rich towards him. என்னுடைய தேவைக்கு அதிகமாக தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால், நான் அதன் மூலமாக தேவனிடத்தில் நான் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை செய்கிறார். So we read in verse 7 that he began reasoning to himself. 17வது வசனத்திலே தமிழிலே 19 பின்பகுதியிலே சொல்லியிருக்கிறது, இப்படி தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். What a danger for a Christian to reason to himself. ஒரு கிறிஸ்தவன் தனக்குள்ளே இப்படி சிந்தித்துக் கொள்வது எவ்வளவு பெரிய அபாயகரமாக. Instead of going to God and seeking his guidance. தேவனிடத்திலே சென்று அவரிடத்திலே வழிநடத்துதலை பெறுவதற்கு பதிலாக இப்படி சொல்வது எவ்வளவு. Seeking word, seeking his mind. தேவனுடைய சிந்தை இந்த காரியத்தை குறித்து எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்கு பதிலாக. He went to himself instead of God. தேவனுக்கு தேவனிடத்திலே செல்வதற்கு பதிலாக தனக்குள்ளே அவன் சென்று சிந்தித்தான். So when I reason to myself, when I go to myself instead of going to God, I will think only selfishly, 100% selfishly. தேவனிடத்தில் சென்று நடத்துதலை கேட்காதபடிக்கு நான் எனக்குள்ளே நான் ஆலோசனை பண்ணி சிந்திப்பேன் என்றால், நான் 100% சுயநலமாகவே நான் முடிவெடுப்பேன். How can I use these excess blessings for myself? இந்த அதிகப்படியான ஆசீர்வாதத்தை எனக்கென்று நான் எப்படி நான் பயன்படுத்த முடியும்? Obviously, our mind will put forth only selfish, 100% selfish ideas. நிச்சயமாகவே இப்படி இந்த சமயத்திலே நம்முடைய மனது 100% சுயநலமான ஒரு ஐடியாவை கொடுக்கும். If I, instead of going to God, if I reason out myself. தேவனிடத்திலே செல்வதற்கு பதிலாக நானே எனக்குள்ளே சிந்தித்து யோசனை பண்ணா அப்படி தான் நடக்கும். Because myself will not think of God and the need of others. ஏனென்றால் நான் தேவனுக்குரிய அல்லது மற்றவருடைய தேவையை குறித்து நான் யோசிக்காமல் போய்விடுவேன். Yeah, that is the danger of thinking to oneself. தனக்குள்ளே சிந்தித்துக் கொள்கிறதுக்கான அபாயம் அதுதான். I have to seek and I have to pray and seek God. நான் தேவனிடத்தில் ஜெபித்து நான் தேவனிடத்தை நாட வேண்டும். Another lesson I learned from this man is, I must realize that all that the Lord gives me is not mine. இந்த பகுதியிலிருந்து இன்னொரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். இந்த கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் என்னுடையதல்ல, என்னுடைய சொந்தமானதல்ல என்ற காரியம். The Lord gives me, very productive excess things, it's not mine, it belongs to the Lord. நன்றாக ஒரு விருத்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தால், அது அதிகப்படியாக இருந்தால், அது என்னுடையதல்ல, அது தேவனுக்கு சொந்தமானது. Of course, all that we have is His. He has only given us. உண்மையில் சொல்லப்போனால் நமக்கு இருக்கிற எல்லாமே அவருடையதான். அவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். It's not my wealth, it's God's. இது என்னுடைய சம்பத்து அல்ல, அது தேவனுடையது. So the rich man's anxiety was how to store his excess blessings for himself. இந்த ஐஸ்வர்யவானுடைய கவலை எல்லாம் இந்த அதிகப்படியான ஆசீர்வாதங்களை தனக்கென்று அவன் எப்படி சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்பதாக இருந்தது. For his future. அவனுடைய எதிர்காலத்திற்காக அவன் யோசித்தான். Then his reason gave him a selfish idea as we read in verse 18. 18 ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல அவனுடைய புத்தியானது ஒரு சுயநலமான ஒரு யோசனையை அவனுக்கு கொடுத்தது. Then he said verse 18, this is what I will do, I will tear down my barns and build larger ones, then I will store all my grain and my goods. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. You know, the result of such selfish thinking is, இந்த சுயநலமான யோசிக்கிறதுனுடைய விளைவு என்னவென்றால், the mind will rely only on the wealth instead of relying on God. இந்த மனதானது தேவன் மீது சார்ந்து கொள்வதற்கு பதிலாக அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே சார்ந்து கொள்ளும். Instead of relying on the God who gave that wealth, I'll remove God but depend on, you know, rely on my wealth. அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன் மீது நம்பிக்கை வையாமல் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையை வைத்துவிடும். See the mind of this person. இந்த மனுஷனுடைய மனது எப்படி இருக்கிறது என்று பாருங்க. No, his mind, he did not say, Lord, I thank you for what you have gave me in excess. ஆண்டவரே, எனக்கு அதிகப்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று இவன் சொல்லவில்லை. I don't deserve all these things. இந்த காரியங்கள் எல்லாம் நான் பெற்றிருக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லவில்லை. And Lord, I don't want to put my trust on this wealth. இந்த ஐஸ்வர்யத்தின் மீது என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்கவில்லை. I want to put my trust on you, Lord. உம்மேதே என்னுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லவில்லை. This rich man who had such an excess, he never thought like this. இப்படி இந்த ஐஸ்வர்யமான அதிகப்படியான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது, இப்படிப்பட்டதான எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. But such a man like this, you know, he will think only like what said in verse 19. இப்படிப்பட்ட மனுஷன் 19 ஆம் வசனத்திலே சொன்னது போலதான் சொல்லுவான். I will say to my soul, you have many goods laid up for many years to come. Take your ease, eat, drink and be merry. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். God saw the motives of this man. இந்த மனுஷனுடைய மன நோக்கத்தை ஆண்டவர் பார்த்தார். You know, God can read our thoughts. ஆண்டவர் நம்முடைய சிந்தைகளை எல்லாம் அவர் அதை பார்க்க முடியும். ஆண்டவரா, He knew, God knew what I am thinking. நான் என்ன யோசித்துக் கொண்டிருக்கேன் என்பதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். You know, all these things, you know, this rich man was only thinking, he was reasoning to himself. இந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஐஸ்வர்யவான் தனக்குள்ளாக அவன் ஆலோசித்துக் கொண்ட காரியங்கள். And the Lord could see how selfish this rich man was. இந்த ஐஸ்வர்யவான் எவ்வளவு சுயநலக்காரனா இருக்கிறான் என்பதை ஆண்டவர் பார்த்தார். And he saw how he is not willing to become rich towards him. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க எப்படி அவன் விரும்பவில்லை என்பதையும் ஆண்டவர் பார்த்தார். So we read in verse 20. 20 ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். It says God said to him. தேவனோ அவனை நோக்கி, This is amazing to me. இது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. Now here is a thoroughly selfish and a greedy man. இங்கே ஒரு முற்றிலும் சுயநலமுள்ள பேராசையுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். He did not seek God when he received excess blessings. அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது அவன் தேவனை தேடவில்லை. But still we see here God speaking to such a greedy man. ஆனால் இப்படிப்பட்ட பொருளாசையுள்ள மனுஷனை பார்த்து தேவன் பேசுகிறார். Yes, God is such a good God. Even today he speaks to us about our forms of greed. தேவனுடைய தேவன் இன்றைக்கும் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். He speak to us, he shows us every form of greediness. நம்மிலே இருக்கிறதான பொருளாசையினுடைய வித்தியாசமான வடிவங்களை குறித்து அவர் நம்மிடத்திலே பேசுகிறவராய் இருக்கிறார். Yeah, you know why the Lord spoke to such a person? இப்படிப்பட்ட நபரிடத்திலே ஆண்டவர் ஏன் பேசினார் தெரியுமா? Because that man is going to destroy himself in the hell. ஏனென்றால் அவன் தன்னை நரகத்திலே தன்னை அழித்துக் கொள்ள போகிறான். By his greed. தன்னுடைய பொருளாசையின் நிமித்தமாக. How good our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். How safe they are if we seek his guidance. You know, he never sought God's guidance in spite of that God spoke to him. But if we seek him for his guidance, how much more he will give us his guidance and protect us from destroying ourselves. தேவனுடைய ஆலோசனை நாம் தேடுவோம் என்றால் அவர் கொடுக்கும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மனுஷன் தேவனை தேடவில்லை, ஆனால் தேவனே வந்து இவனுக்கு பேசுகிறார். இவனே தேவனிடத்தில் தேடி இருந்தால் எப்படிப்பட்ட ஆசை, எப்படிப்பட்ட வார்த்தை அவன் பெற்று எப்படி அவன் தன்னை காத்துக் கொண்டிருந்தது. Even for us, if we go to God and seek His guidance, He will definitely guide us. நமக்கும் இது உண்மையாகத்தான் இருக்கிறது. நாம் தேவனிடத்திலே சென்று அவருடைய நடத்துதலை கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். You know what God would have addressed him when if that man would have gone to God for guidance? அந்த ஐசுவரான மனுஷன் ஆண்டவரிடத்திலே சென்று ஆண்டவரே எனக்கு என்னை வழிநடத்தும் என்று கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லி இருந்திருப்பார் தெரியுமா? You are a wise man. நீ ஒரு ஞானவான் என்று சொல்லி இருப்பார். But that man, since he did not seek God, அந்த மனுஷன் தேவனை தேடாதபடியாலே God called him, you fool, verse 20. 20வது வசனத்திலே ஆண்டவர் அவனை நோக்கி மதிகேடனே என்று சொன்னார். God called him, you are a fool. தேவன் அவனை பார்த்து நீ ஒரு மதிகேடன் என்று சொன்னார். Trusting our wealth, our bank balance, instead of trusting God is something very serious in the eyes of Lord. நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் வங்கி கணக்கு மீதிலே எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதன் மீதும் நாம் தேவனை மீது நம்பிக்கை வைக்கிறது பதிலாக அவைகளை நம்பிக்கை வைத்தால் ஆண்டவர் அது ஒரு ஆண்டவர் பார்வையிலே அது மிக கொடுமையான பாவமா இருக்கிறது. It lead to ease and being merry. அது நல்ல நன்றாக புசித்து குடித்து பூரிப்பாய் இருக்கிறதுக்கு நேராக அது நடத்திவிடும். Yeah, that is foolishness in the eyes of the Lord. தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் மதிகேடா இருக்கிறது. You know, if I think in my heart, நான் என்னுடைய இருதயத்தில் இப்படி நான் யோசித்துக் கொள்வேன் என்றால், ஓ, இஃப் ஐ கெட் 1 crore ரூபீ, நான் எனக்கு இன் மை அக்கவுண்ட், என்னுடைய வங்கி கணக்கில் 1 crore ரூபாய் இப்போ வந்த இருந்தால், I'll put it in the bank, I'll eat from the interest and I will, you know, do lot of work for the Lord. நான் அந்த பணத்தை வங்கியிலே போட்டு அதில் வருகிற வட்டியின் மூலமாக நான் அதை வைத்துக்கொண்டு நான் தேவனுக்கென்று அதிக ஊழியங்களை நான் செய்வேன் என்று சொல்லல. I can spend all my time serving God. நான் என்னுடைய நேரம் எல்லாம் தேவனை சேவிக்கிறதுல நான் செலவு செய்வேன் என்று சொல்லலாம். If I think like that, I am a 100% greedy man. இப்படி நான் யோசிப்பேன் என்றால் நான் ஒரு 100% பொருளாசை உள்ள மனுஷன். I am 100% a foolish person. நான் 100% ஒரு மதியீனன். Yeah, if I am a fool like this man, the Lord will say the same thing to me as he said in verse 20. இந்த இப்படி நான் யோசிப்பேன் இந்த மனுஷனை போல நான் இப்படி யோசிப்பேன் என்றால் அவனிடத்திலே 20வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னது போல என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொல்வார். You fool, this very night your soul is required of you, and now who will own what you have prepared? தேவன் அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? And the Lord said in verse 21. 21வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், So is the man who stores up treasure for himself and is not rich toward God. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். So when we have, when God gives us something excess, தேவன் நமக்கு அதிகப்படியான காரியங்களை கொடுக்கும் பொழுது, if only plan to store for ourselves, you know, for our future, we will never become rich toward God. நமக்கென்று சேர்த்து வைத்து நம்முடைய எதிர்காலத்திற்கென்று நாம் சேர்த்து வைக்கிறவர்களாக மாத்திரம் இருப்போம் என்றால் நாம் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க மாட்டோம். See, God did not call him a fool because he was rich. He was rich already, but he never called him a fool when he was rich. ஆண்டவர் இவன் இந்த மனுஷன் ஐஸ்வர்யவனாக இருந்தபடினாலே அவனை மதிகேடன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் அதற்கு முன்பதாகவே ஐஸ்வர்யவனாகத்தான் இருந்தான். But when God gave him excess, ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அதிகப்படியான ஆசீர்வாதத்தை கொடுத்த பொழுது, and when he was not seeking God, அந்த சமயத்திலே அவன் தேவனை for guidance, வழிநடத்துதலுக்கென்று தேவனை தேடாமல் இருந்தபோது, when he was not thinking of becoming rich toward God, helping the poor, மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்க அவன் யோசிக்காதபடினாலே, and that is why God called him a fool. அதனால் தான் ஆண்டவர் அவனை பார்த்து மதிகடனே என்று அழைத்தார். See, you don't condemn yourself, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துக் கொள்ள வேண்டும். If you are struggling in your life, don't condemn yourself. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துக் கொள்ள வேண்டும். We have families, we have children. நமக்கு குடும்பங்கள் இருக்கின்றன, பிள்ளைகள் இருக்கிறார்கள். And we have to give them good education. அவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி கொடுக்க வேண்டி இருக்கிறது. But this is about something the Lord speaking to you is about the form of greed, greediness. இது இந்த பொருளாசையினுடைய வித பல்வேறு விதங்களை வடிவங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிற காரியமாக இருக்கிறது. So if you know, analyze the reasons why God called him a fool, இந்த மனுஷனை ஆண்டவர் ஏன் மதிகேடன் என்று அழைத்தார் என்ற காரணங்களை நீங்கள் யோசித்து பார்த்தால், if you summarize it, I want to summarize that. அந்த காரியங்களை எல்லாம் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். You know, when he got something excess, அவனுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஆசீர்வாதம் கிடைத்த பொழுது he did not go to God to get counsel but to himself. அவன் தேவனிடத்திலே சென்று ஆலோசனை கேட்காதபடிக்கு தனக்குள்ளாகவே ஆலோசனை கேட்டுக்கொண்டான். His concern, second thing is his concern was to protect and to keep the blessings for himself. அவனுடைய கரிசனை எல்லாம் அந்த அதிகப்படியான ஆசீர்வாதத்தை பாதுகாத்து அதை தனக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினது. And you know he came up with a selfish plan. அதற்கு பிறகு ஒரு சுயநலமான ஒரு திட்டத்தை அவன் தீட்டினான். And he thought you know all the excess blessing that he had was his own not God's. அவன் பெற்றிருந்த அந்த அதிகப்படியான அந்த காரியங்களை ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தன்னுடைய தனக்கு சொந்தமானது தேவனுடையதல்ல என்று அவன் நினைத்துக் கொண்டான். My grain, my crops. என்னுடைய தானியங்கள், என்னுடைய களஞ்சியம் என்று அவன் சொன்னான். His ambition in life was not helping the poor but to be at eating, drinking at ease and relaxation. அவனுடைய அபிலாஷை எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியமாக இல்லாதபடிக்கு தானே புசித்து குடித்து பூரிப்பாக இருக்க வேண்டும் என்றதா இருந்தது. Not concerned towards the needy people. தேவையுள்ள ஜனங்களின் மீது கரிசனை உள்ளவனாய் அவன் இருக்கவில்லை. His trust was completely on his wealth, not on God who gave it. அந்த அவனுடைய நம்பிக்கை எல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன் மீது இல்லாமல் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இருந்தது. And he was not rich toward God. அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இல்லாமல் இருந்தான். That is why God called him a fool. இந்த காரணங்களுக்காக தான் தேவன் அவனை பார்த்து மதிகடனே என்று சொன்னார். Yeah, that's a example, that's a warning for us. இது நமக்கு ஒரு உதாரணமாய் நமக்கு ஒரு எச்சரிக்கையாய் இருக்கிறது. You know God gives us opportunity to become rich towards him. தேவன் நாம் அவரிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க கூடியதற்கு நமக்கு தருணங்கள் எல்லாம் கொடுக்கிறார். We miss it. அதை நாம் தவற விட்டு விடுகிறோம். Because of our selfishness. நம்முடைய சுயநலத்தை நிமித்தமாக அதை நாம் விட்டு விடுகிறோம். We can see you know how that rich young ruler missed that opportunity. அந்த ஐசுவரமானாகிய அந்த வாலிபன் எப்படி அந்த தருணத்தை இழந்து போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். Yeah, in the same way through love of money we can also lose that opportunity to become rich toward God. அதே விதமாக பண ஆசையின் மூலமாக நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கக்கூடிய அந்த தருணத்தை நாம் இழந்து போக முடியும். There was another rich man. இன்னொரு ஐஸ்வர்யவான் இருந்தான். We read of another true story in Luke 16. இன்னொரு உண்மை சம்பவத்தை லூக்கா 16 ஆம் அதிகாரத்தில். We don't have time to read it but we all know that story, the rich man and the Lazarus. நமக்கு அதை படிக்க நேரம் இல்லை. நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். ஐஸ்வர்யவானும் லாசருவும். The rich man lost eternity because of that one thing. அந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாக அந்த ஐஸ்வர்யவான் நித்தியத்தையே இழந்து போய் விட்டான். He was at ease eating and drinking and being merry. அவன் புசித்து குடித்து இளைப்பாறி பூரிப்பாய் இருந்தான். He did not care about his Jewish brother, a brother. தன்னுடைய தன் சொந்த இனத்தானாகிய அந்த சகோதரனை அந்த லாசருவை அவன் கரிசனைப்பட்டுக் கொள்ளவில்லை. Lazarus was longing for you know even the crumbs that will fall from his table. அவனுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய அந்த துணிக்கைகளுக்காக அந்த லாசரு ஏங்கிக் கொண்டிருந்தான். He didn't get even that. அதை கூட அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Yeah, that was the careless ease. அதுதான் அவன் நிலைப்பாரி careless ease. மற்றவர்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு தன்னை திருப்திப்படுத்துகிறதாகவே இருக்கிறது. Yeah, it cost him eternity. அது அவனுக்கு நித்தியத்தையே அவன் விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. This careless ease is so serious in the eyes of the Lord. இந்த கவலையற்ற இளைப்பாறுதல் தேவனுடைய பார்வையில் மிகவும் சீரியஸாக இருக்கிறது. It's worse than homosexual sin. அது இந்த ஒருபால் செயற்கை அந்த பாவத்தை காட்டிலும் அது மேலான மோசமான பாவமாக இருக்கிறது. We all know about Sodom and Gomorrah. சோதோம் குமாராவுடைய பாவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். When we think of Sodom, you know, we think of the homosexual sin there. அந்த சோதோம் அந்த நகரத்தை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது அந்த ஓரின செயற்கை அந்த பாவத்தை தான் நாம் பார்க்கிறோம். But when the Lord was showing something about, you know, pointing out their sin, ஆண்டவர் அந்த சோதோமனுடைய பாவத்தை குறித்து சுட்டிக்காட்டும் பொழுது he never mentioned about homosexuality. அவர் அந்த ஓரின சேர்க்கை பாவத்தை குறித்து அவர் சொல்லவே இல்லை. Because that is only a fruit. ஏனென்றால் அது அவருடைய பாவத்தினுடைய ஒரு கனியாய் தான் இருந்தது. The root is அதனுடைய வேர் என்னவா இருந்தது என்றால் the careless ease. அவர்கள் we read that in Ezekiel chapter 16. எசேக்கியேல் 16 லே நாம் வாசிக்கிறோம். Verse 49. 49வது வசனம். Behold, this was the guilt of your sister Sodom. இதோ இது உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம் இவைகளே. She and her daughters had arrogance, abundant food, and careless ease, but she did not help the poor and needy. இதோ கர்வமும் ஆகார திருட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. See how arrogance comes along with the riches. இந்த ஐஸ்வர்யத்தோடு கூட கர்வம் எப்படி வருகிறது என்பதை பாருங்கள். They had abundant food and careless ease. அவர்களுக்கு ஆகார திரட்சி இருந்தது, நிர்வசாரமாய் சாங்கோபாங்கமாய் இருந்தார்கள். Careless is not helping the poor and the needy, especially the, you know, those needy in the house of God. தேவனுடைய சபையிலே குறிப்பாக அப்படி தேவையுள்ளவர்கள் சிறுமையும் எளிமையுள்ளவர்களுக்காக அவருடைய கையை பலப்படுத்தாதபடிக்கு இருப்பதுதான் அவருடைய நிர்விசாரம். So it is this careless ease, no, that took the rich man to hell. இந்த நிர்விசாரம் தான் அந்த ஐஸ்வர்யவானை நரகத்துக்கு எடுத்து சென்றது. How it decided eternity for a man. ஒரு மனுஷனுடைய நித்தியத்தை இந்த காரியம் எவ்வளவாய் தீர்மானிக்கிறது பாருங்கள். So this rich man, and as we saw, you know, he stored up treasures for himself. நாம் பார்த்தது போல இந்த ஐஸ்வர்யவான் தனக்கென்று ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்துக் கொண்டான். You know what is the reason for that? அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? Because he worried about his future. அவன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டான். That is why the Lord said in continuation of that parable. அதனால் தான் அந்த ஓமையினுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் இப்படி சொன்னார். For this reason I, he said to his, verse 22, for this reason I say to you. 22ஆம் வசனத்திலே இப்படி இருக்கிறபடியினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். For what reason? எதற்காக, இந்த காரணத்திற்காக இதெல்லாம் சொல்லுகிறார். For the reason of not becoming worried. கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாமல் இருக்கிற காரியம். For the reason of, you know, not becoming rich toward God. தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாமல் இல்லாமல் இருக்கிற அப்படி இந்த காரியத்தை நிமித்தம் உங்களுக்கு சொல்லுகிறேன். Do not worry. கவலைப்படாதீர்கள். Do not worry about your life. உங்கள் ஜீவனை குறித்து கவலைப்படாதீர்கள். You know, the Lord was pointing his finger right at the root. ஆண்டவர் சரியான அந்த வேர் இடத்திலே தன்னுடைய விரலை வைத்து ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். It is the worries of life that, you know, that will bring a, that could bring a greed in your heart. இங்கு உங்களுடைய ஜீவனை குறித்த அந்த கவலைதான் உங்களுடைய இதயத்திலே பொருளாசை உண்டு பண்ணுகிறது. You know, these are all subtle sins. இந்த பாவங்கள் எல்லாம் மிகவும் நுணுக்கமான பாவங்கள். There are many subtle sins like this. இவைகளை போன்ற அநேக நுட்பமான பாவங்கள் இருக்கின்றன. What is a future? எதிர்காலத்தை குறித்த கவலை. You know, we think that's not a sin. அது பாவம் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். But we see here how, you know, it'll bring out, it'll make us greedy. இது எப்படி நம்மை பொருளாசை, if you are not careful, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இல்லாத பட்சத்தில் இது நம்ம எப்படி பொருளாசை உள்ளவர மாற்றிவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். There are some subtle sins like that, self pity, discouragement. இப்படி சில நுணுக்கமான பாவங்கள் இருக்கின்றன. சுய பச்சாத்தாபம், சோர்வடைவது, இவெல்லாம் நுட்பமான பாவங்கள். That will take you to hell. அவங்களெல்லாம் உங்களை நரகத்துக்கு அழைத்து சென்றுவிடும். So we read in Luke 12, the Lord is giving us a remedy. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அதற்கான ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். From 22 to 34. 22ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை அந்த தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yeah, you please go home and read in the whole context. தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு சென்று இந்த முழு அதிகாரத்தையும் அந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்கள். You know, the rich man had worry, you know, what he will eat in the future, how will, you know, what he will eat and drink and wear. இந்த ஐஸ்வர்யவான் எதிர்காலத்திலே அவன் என்ன உடுத்திக் கொள்வான், என்ன சாப்பிடுவான், இந்த என்பதை குறித்தெல்லாம் அவன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். We also have the same worry, what I will eat, what I will drink, what I will wear for the future. நாமும் எதிர்காலத்திலே என்னத்தை புசித்து, என்னத்தை குடித்து, என்னத்தை உடுத்திக் கொள்வோம் என்ற கவலை கொண்டிருப்போம் என்றால், the Lord will say the same thing to us. ஆண்டவர் அதே காரியத்தை நமக்கும் சொல்லுவார். He'll say to us, for this reason I say to you, do not be worry. இந்த இப்படி இருக்கிறபடியாலே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லுவார். The Lord will say to us, my son, my daughter, your life is more important than food. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், சரீரத்தை பார்க்கிலும் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் விசேஷித்தது என்று சொல்லுவார். What the Lord is saying is, in God's eyes, your life is more important than your food. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய ஆகாரத்தை பார்க்கிலும் உங்களுடைய ஜீவன் மிக விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. You are more precious than all the food in the eyes of God. இந்த எல்லா காரியங்களையும் உடையை பார்க்கிலும் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். God is more concerned about your body, your life. தேவன் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஜீவனையும் குறித்து அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Your body is more precious than your clothes. உங்களுடைய உடையை பார்க்கிலும் உங்களுடைய சரீரமானது தேவனுக்கு விசேஷித்ததாக இருக்கிறது. God is saying your father in heaven is he values your life and your body. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஜீவனையும் அதிக விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். Yeah, Paul said in Corinthians, he said, you know, body is for the Lord and the Lord is for the body. கொரிந்தியர் கடிதத்தின் நிருபத்திலே பவுல் சொல்கிறார், சரீரம் கர்த்தருடையது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர் என்று சொல்லியிருக்கிறார். Yeah, in 1 Corinthians 6:13. அதே 1 கொரிந்தியர் 6:13 நாம் பார்க்கிறோம். That means, you know, God values me more than, you know, the ravens and the grass. That's what the Lord said in this passage. அதைத்தான் ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்கிறார், அந்த காகங்களை பார்க்கிலும் பட்சிகளை பார்க்கிலும் நம்மை விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் பார்க்கிறார். You know, God's word says in Isaiah that, you know, all flesh is like grass. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், மாம்சம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது என்று சொல்கிறார். But still God values me more than the grass. ஆனால் அப்படி இருந்த போதிலும் அந்த காட்டு புஷ்பம் அந்த புல்லை பார்க்கிலும் என்னை அதிகமாக அவர் He values my body. கருதுகிறார், என்னுடைய சரீரத்தை அவர் மேலாக பார்க்கிறார். You know why he values me? என்னை ஏன் அவர் மதிப்புள்ளதாக பார்க்கிறார் தெரியுமா? For this reason, my dear brothers and sisters, please keep this in your mind. இந்த ஒரு காரணத்துக்காக தான் சகோதர சகோதரிகளே, தயவு செய்து இதை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Because his life is in me and you. ஏனென்றால் அவருடைய ஜீவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறபடினாலே. He had breathed his life into me and into you. அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் அவர் ஊதி இருக்கிறார். You know, we all take care of our children so much. நாம் யாவரும் நம்முடைய பிள்ளைகளை மிக அதிகமாக கரிசனையோடு கவனித்துக் கொள்கிறோம். We take care of right from the small age, we take care of their food, that we take care of their dress. மிக சிறு வயதிலிருந்தே அவருடைய சாப்பாடு, அவருடைய உடை எல்லாவற்றையும் நாம் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். Why? ஏன் அப்படி செய்கிறோம்? It's because our life, your life is in the child. ஏனென்றால் உங்களுடைய ஜீவனானது அந்த பிள்ளையிலே இருக்கிறது. That is why, you know, we take care of our children. அதனால் தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்து காப்பாற்றுகிறோம். So my aim should be that I should become rich toward God. என்னுடைய நோக்கம் எல்லாம் நான் தேவனிடத்திலே ஐஸ்வர்யமான இருக்க வேண்டும் என்பதா இருக்க வேண்டும். And he has promised that it is his responsibility to feed me, what I should eat, what I should dress, what I should drink. நான் என்ன உடுக்க வேண்டும், என்ன புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் கரிசனைப்படுகிறார் என்ற வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Yeah, if you don't believe that's unbelief. அதை நாம் விசுவாசிக்காவிட்டால் அது அவிசுவாசம். And that unbelief is the mother of all sins. அவிசுவாசம் தான் எல்லா பாவங்களுக்கும் தாய். Yeah, it is the unbelief is the mother of greed. அவிசுவாசம் தான் பொருளாசையினுடைய தாய். If I seek, you know, to be rich toward God, நான் தேவனிடத்திலே நான் ஐஸ்வர்யமானாய் இருக்க நான் நாடினால், and if I seek his kingdom first, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நான் தேடினால், the Lord said, you know, he will add everything that I need. ஆண்டவர் சொன்னார், நான் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். So verse 29, 29வது வசனம், and do not seek what you will eat and what you will drink, and do not keep worrying, for all these things the nations of the world eagerly seek, but your father knows you need all these things. But seek his kingdom and these things will be added to you. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். See, Lord Jesus did not mention your God knows that you need all these things. He did not say that. He said your father knows that you need these things. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவன் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அறிந்திருக்கிறார் என்று சொல்லாமல், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். So don't be afraid, little flock. That's what the Lord said. ஆகவே சிறுமந்தையே, பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Don't worry about food, what you will eat and drink and clothes. நீ என்ன இங்கே என்ன புசித்து குடித்து உடுத்துக்கொள்ளுவா என்பதை குறித்து கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். Your father has chosen you to gladly to give you the kingdom. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். The Lord is planning to give you something very very big and eternal. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகவும் பெரிய நித்தியத்துக்குரிய காரியத்தை கொடுக்க அவர் விருப்பமாய் இருக்கிறார். So don't be afraid. ஆகவே பயப்படாதிருங்கள். Don't worry for the food and drink. சாப்பாட்டுக்காகவும் பானத்துக்காக நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். He is willing to give you his kingdom. அவர் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க சுத்தமாக இருக்கிறார். He is willing to give you all the blessings of the heaven. பரலோகத்தினுடைய எல்லா பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார். So let us not worry, brothers and sisters, about our future. ஆகவே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் சகோதர சகோதரிகளே. I think the first part is for those who are rich. I think the second part is for all of us. அந்த இந்த நாம் பார்த்த பகுதியினுடைய முதற் பகுதி ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்களுக்கு பொருந்தக்கூடியது. இரண்டாவது பகுதி நம் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதா இருக்கிறது. Not only rich people, everyone who has the form of greed. ஐஸ்வர்யவான்களுக்கு மாத்திரமல்ல, பொருளாசை என்ற மற்ற வெவ்வேறு வடிவங்களை கொண்டிருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். Let us keep storing, you know, treasures in heaven. நாம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களா இருப்போம். By giving to God and giving to needy people. தேவனுக்கும் தேவையுள்ள ஜனங்களுக்கும் கொடுப்பதன் மூலமாக நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்போம். First in the house of God. முதலாவது தேவனுடைய சபையிலே. And to others as the Lord leads us. அதற்கு பிறகு தேவன் நடத்துகிற விதமாக மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்வோம். So let us pray to the Lord to keep us from all forms of greed. எல்லா பொருளாசையினுடைய எல்லா வடிவங்களிலிருந்தும் தேவன் நம்மை காப்பாராக. And not to worry about the future. நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதபடி கவலைப்படாதபடிக்கு நம்மை நடத்துவாராக. May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.